திருமாதிரநாளும் திருமயிலானே குளக்கரையில் ஸ்ரீ மகாதேவனும் ஸ்ரீ பார்வதியும் ஸ்ரீ வீரபத்மத்திலெழுந்தள் பக்தஜனசாகரத்தில் உரிச்சுயர்ந்து திருமாதிரநாளில் திருவைராணி குளக்கரையில் ஸ்ரீ மகாதேவனும் ஸ்ரீ பார்வதியும் ஸ்ரீ வீரபத்மத்தில் எழுந்தள் பக்தஜனசாகரத்தில் உரிச்சுயர்ந்து சங்கராபரணத்தில் பூவளத்திலையில் தாளமிட்டு பாடி குங்கும சங்கா சங்கராபரணத்தில் பூவளத்திலையில் தாளமிட்டு பாடி சந்திரிக தன்னிலே காலொழியால் பலமாகே மேழுகும்போ சந்திரிக தன்னிலே காலொழியால் சுற்றம் பலமாகே மேழுகும்போ தேவதுந்துவி தன்னுயிருணர்ந்து திருமாதிரநாளு திருவைராணி குளக்கரையில் ஸ்ரீ மகாதேவனும் ஸ்ரீ பார்வதியும் ஸ்ரீ தீர்த்தபத்மத்திலெழுந்தள்ளி பக்தஜனசாகரத்தில் உரிச்சுயர்ந்து நாதனும் உமாதேவியும் ஸ்ரீஹரியும் சுதனையப்பனும் ஸ்ரீகணநாதனும் உமாதேவியும் ஸ்ரீஹரியும் சுதனையப்பனும் சர்வருணத்து வானருளும் சதாசிவன் கிரிஜாபதி சர்வருணத்து வானருளும் சாம்ப சதாசிவன் கிரிஜாபதி சக்தி சிவமயமாய் திருக்கணியாய் திருமாதிரநாளில் திருமயிராணி குளக்கரையில் ஸ்ரீ மகாதேவனும் ஸ்ரீ பார்வதியும் ஸ்ரீ வீரபத்மத்திலெழுந்தள்ளி பக்தஜனசாகரத்தில் உரிச்சுயர்ந்து திருமாதிரநாளில் திருமயிராணி குளக்கரையில் ஸ்ரீ மகாதேவனும் ஸ்ரீ பார்வதியும் ஸ்ரீ வீரபத்மத்திலிருந்தள்ளி பக்தஜனசாகரத்தில் உரிச்சுயர்ந்து Thank you. ചേർതെളിക്കും കാന്തി ചൂടുവാനോ ചന്ദ്രചൂടപ്രിയ ചാന്തൊഴിക്കും പ്രഭാതം ദിനാലിനി മൂടുമ്പോൾ ഹൃദയത്തിലൂരുന്നു ദേവഗീതം ഉദയം ഉണർത്തി അതിൻ്റെ താളം ചിത്രരത്ന വിചിത്രാംഗം ചിത്രമാലാവിഭൂഷിതം ചിത്രരൂപധരം ദേവം വന്ദേഹം ഗണനായകം ഒരനുഗ്രഹം എനിക്കു തന്നാൽ തിരുവൈരാണിക്കുളത്തു തന്നെ എൻ പുനർജന്മം പെരിയാറിൻ്റെ തീരത്തിൽ ഞാൻ ഒതുങ്ങി നീക്കും ഒന്നു മുറിയാടാനൊന്നാകാതെ തരിച്ചു നീക്കും നിന്നെ നയിച്ചു നീക്കും ഗുരുവേ വീണ്ടും ഒരനുഗ്രഹം എനിക്കു തന്നാൽ ഇരുവൈരാണിക്കുളത്തു തന്നെ എൻ പുനർജന്മം പെരിയാറിൻ്റെ തീരത്തിൽ ഞാൻ ഒതുങ്ങി നീക്കും ഒന്നു മുറിയാടാനൊന്നാകാതെ തരിച്ചു നീക്കും നിന്നെ നയിച്ചു നീക്കും ശങ്കര ശങ്കര ശിവ ശിവ ശങ്കര സാംബ സദാശിവനേ ശങ്കര ദുരിത മധുക്കെ നീക്കി നീ സുഖമരുളുക ശിവനേ ശങ്കര ശങ്കര ശിവ ശിവ ശങ്കര സാംബ സദാശിവനേ ശങ്കര ദുരിത മധുക്കെ നീക്കി നീ സുഖമരുളുക ശിവനേ Oh, my God. மண்டபமாய் காலம் வணங்குன மண்டபம் திருமுற்றத்தமருன்னும் விக்னேஸ்வரன். ரிஷபமாய் காலம் வணங்குன மண்டபம் திருமுற்றத்தமருன்னும் விக்னேஸ்வரன். இடையிலூடே வந்த ஹிருதயத்தினிடமே காஞ்சடையிலே கங்கையாய் மாற்றியோனே. இடையிலூடே வந்த ஹிருதயத்தினிடமே காஞ்சடையிலே கங்கையாய் மாற்றியோனே. மொழியால் பூஜா மிழியால் பூஜா மனசால் பூஜா மபுசால் பூஜா நாலு பூஜை இது தொடரவே ஜென்மம் ஸ்ரீ நிவேத்தியமாய் திருநடையும். சங்கர சங்கர சிவ சிவ சங்கர சாம்ப சதா சிவனே. சங்கர குரிதமதோ கிரீடினி சுகமருளுது சிவனே. சங்கர சங்கர சிவ சிவ சங்கர சாம்ப சதா சிவனே. சங்கர குரிதமதோ கிரீடினி சுகமருளுது சிவனே. கன்னியம் ராசியில் ஸ்ரீ பிரம்மசாஸ்தாவும் கலிகால வரதனாய் வாழும் நிலம். கன்னியம் ராசியில் ஸ்ரீ பிரம்மசாஸ்தாவும் கலிகால வரதனாய் வாழும் நிலம். மிதுனத்தில் அம்பிகா தும்பத்தி விஷ்ணுவே பிரதிஷ்டிச்ச தன்யமாம் க்ஷேத்ராங்கணம். மிதுனத்தில் அம்பிகா தும்பத்தி விஷ்ணுவே பிரதிஷ்டிச்ச தன்யமாம் க்ஷேத்ராங்கணம். திங்கள் பஜனம் சிவ சிவ ஜபவும் சம்போ விளியும் தபசும் இவிடை நின்று ஞான் தொழுகவே ஹிருதயம் மீன சர்ப்பமாய் திருகலத்தில். சங்கர சங்கர சிவ சிவ சங்கர சாம்ப சதா சிவனே. சங்கர துரிதமதோ கிரீடினி சுகமருளுது சிவனே. சங்கர சங்கர சிவ சிவ சங்கர சாம்ப சதா சிவனே. சங்கர துரிதமதோ கிரீடினி சுகமருளுது சிவனே. குருவே வேண்டும் ஒரு அனுக்கிரகம் எனக்கு தந்தால் திருவைராணி குலத்து தன்னே என் புனர்ஜன்மம். பெரியாரின் தீரத்தில் நான் ஒதுங்கும் ஒன்று முறியாடானாதே தரிச்சு நிற்கும் நின்று நிற்கும். குருவே வேண்டும் ஒரு அனுகிரகம் எனக்கு தந்தால் திருவைராணி குலத்து தன்னே என் புனர்ஜன்மம். பெரியாரின் தீரத்தில் நான் ஒதுங்கி நிற்கும் ஒன்று முறியாடானாதே தரிச்சு நிற்கும் நின்று நிற்கும். சங்கர சங்கர சிவ சிவ சங்கர சாம்ப சதா சிவனே. சங்கர துரிதமதுக்கு நீக்கினி சுகமருளுது சிவனே. சங்கர சங்கர சிவ சிவ சங்கர சாம்ப சதா சிவனே. சங்கர துரிதமதுக்கு நீக்கினி சுகமருளுது சிவனே. Thank you. അറിഞ്ഞു തുടവെച്ച മണലിൽ സ്വയജന്മമാർന്നപ്പോൾ തിരുമേനി കണ്ടുക്കം വീണടിഞ്ഞു അതു കണ്ട ചാത്തന്റെ മനം നിറഞ്ഞു ബ്രാഹ്മണമോഹം നീയറിഞ്ഞു ബ്രഹ്മോപാസന നീയറിഞ്ഞു മനയിലെ നാലു തെറ്റിലും പന്തീർകുലത്തിൻ്റെ മോഹനത്തിലും അകവൂർ മനയിലെ നാലു തെറ്റിലും പന്തീർകുലത്തിൻ്റെ മോഹനത്തിലും തിരികളുണർന്നു ആണ്ടവൻ മലരത്തിൽ കുടിരവങ്ങൾ കേട്ടുണർന്നു കൊച്ചു ഗ്രാമവും കുടപ്പുറത്തിൽ നള്ളും ത്രിപുരാന്തകൻ കുടികൊണ്ടു പ്രജകളിൽ സൗഖ്യമേകാൻ വെള്ളാര പിള്ളിക്കു ജീവനികാൻ ബ്രാഹ്മണമോഹം നീയറിഞ്ഞു ബ്രഹ്മോപാസന നീയറിഞ്ഞു പാടി നിന്ന തീരഭൂവിലും ഹൃദയം വീഴ്ത്തി നിന്ന കണ്ണുനീരിലും അടിയൻ പാടി നിന്ന തീരഭൂവിലും ഹൃദയം വീഴ്ത്തി നിന്ന കണ്ണുനീരിലും അർച്ചന തുടർന്നു പഞ്ചാക്ഷരികളും പൂക്കളുമായി നിന്നും എന്റെ ഹൃദയവും നടപ്പുരയ്ക്കകത്തെത്തും നീരമാവരം അരുണേണം അടിയനിൽ ചന്ദ്രചൂട അറിയുമോ ഞാൻ എന്റെ ജന്മദൗത്യം ബ്രാഹ്മണമോഹം നീയറിഞ്ഞു ബ്രഹ്മോപാസന നീയറിഞ്ഞു കുടവെച്ച മണലിൽ സ്വയജന്മമാർന്നപ്പോൾ തിരുമേനി തണ്ടുക്കം വീണടിഞ്ഞു അത് കണ്ട ചാത്തന്റെ മനം നിറഞ്ഞു ബ്രാഹ്മണമോഹം നീയറിഞ്ഞു ബ്രഹ്മോപാസന നീയറിഞ്ഞു திருவாதிரநாளில் பெரியார் குறையில் நீராட்டு ஸ்ரீ பார்வதி அம்மை மகள் திருநாள் கொழுதுவாட்டே ஸ்ரீ நமஃ சிவாப்யாம் நவ யௌவனாப்யாம் பரஸ்பராஸ்லிஷ்ட வபுர்தராப்யாம் நாகேந்திர கன்யாம் வ்ருஷகேதனாப்யாம் நமோ நமஃ சங்கர பார்வதிப்யாம் நமோ நமஃ சங்கர பார்வதிப்யாம்.